ராசாத்தி உன்னை காணாத நெஞ்சு காட்டாடி போலாடுது. ராசாத்தி உன்னை காணாத நெஞ்சு காட்டாடி போலாடுது. ராசாத்தி உன்னை காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது. ராசாத்தி உன்னை காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது. பொழுதாகி போச்சு விளக்கேத்தியாச்சு பொன்மானே உன்னை தேடுது. ராசாத்தி உன்னை காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது. போலாடுது.